శివాం వెంకటనాపార్య కవిత శ్రీకేసరి వేదాంతాచార్యమే సన్నిధత్తాం ఉదాహరణ. இது பயன்பம் ஸ்ரீ பாஞ்சராசிரமானது பிரமாணம் தான், அதுல எதுவும் தோஷம் சொல்ல முடியாது அப்படிங்கறத சில விஷயங்களெல்லாம் சொல்லி பாய்ச்சி முடிச்ச. ஒரு சங்கடி சொல்றது, வேதம் இந்த கிடையாதுன்னு சொல்றது, அந்த மாதிரியாக. இப்ப என்ன எடுத்தோம்னா பிரதான பூர்வபக்ஷம் சங்கராச்சாரம் ஆரம்பிக்கிறார். இப்போ அவர் கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். என்ன திருப்பி திருப்பி அன்னைக்கே சொல்லுங்க, ஜீவோ தப்பி இருக்கு. இங்க ஜீவன் கிட்ட இருந்து மனசனுடைய ஒரு தப்பி இருக்கு, மனசுல இருந்து அகங்காரம் தப்பியாக இருக்கு. இது மூணு விதமா சொல்றேன். இந்த ஜீவ உற்பத்தி ஆத்ம உற்பத்தின்றது யாருமே வச்சுக்கல. அத்தேவிகள் கூட அவ்வளவு தூரம் சொல்றவா எல்லாமே அனித்தியம் அனித்தியம் எல்லாம் பொய்னு சொல்றவா கூட வியாபாரிக திசையில மோக்ஷ பர்யந்தம் ஜீவன் இருக்கான் அப்படின்னு அவன் பண்ணிருக்கான். அப்படி இருக்க யாருமே ஒத்துக்காத ஜீவ உற்பத்திய இந்த பாஞ்சராசிரம் சொல்லுது. அதனால இந்த ஆகமம் எப்படி பிரதானமான ஆகும், இது பிரதானமான கேள்வி அவன் கேட்கலாம். அங்க சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு இருக்கு. சங்கர்ஷணோ நாம ஜீவோ ஜாயதே அப்படின்னு. அது மாதிரி சங்கர்ஷணாக்கு பிரத்யம் நம் மனஹா ஜாயதே. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் விபரீதமான வாக்கியங்களா இருக்கு. ஜீவனுக்கு உற்பத்தியே கிடையாது. வேதாந்தத்துல சூத்திரகாரன் சொல்லிட்டார், என்ன சொன்னார், நாத்மா சுதே நிச்சத்வாத்த சாத்தியா அப்படின்னு சொல்றாரு. வேதாந்தத்துல சொல்லிட்டார் இந்த அதிகாரம் எல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த பாதத்துல மூணாவது அதிகாரம் ஆத்மா நித்தியமானது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இப்படி ஜீவ நித்தியத்துவம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கே சொல்லிருப்போம், நித்தியம் நித்தியானா சேதன சேதனானா ஏகோ பகுனாம் யோக கதாதி காமா அப்படின்னு வாக்கியம். நித்தியங்களுக்கெல்லாம் நித்தியமாக பிரம்மன் இருக்கான், சேதனங்களுக்கெல்லாம் சேதனமா இருக்கான். அதாவது பங்க இருக்கக்கூடிய சேதனங்கள் மத்தியில இவன் ஒருத்தனா நிச்சயமான பிரம்மனா, அவனை அனைவருக்கும் காமங்கள் அவாவா எதையா ஆசைப்படுறாளோ அதை எல்லாத்தையும் அனுகிரகிக்கிறான். இந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. அது மாதிரி ஞாஜ்யவு ஜவு அஜவு அப்படின்னு இருக்கு. அஜவ் உற்பத்தி இல்லாதவா, ஜஹன உற்பத்தி அஜஹன உற்பத்தி இல்லாம பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் உற்பத்தியே அற்றவர்கள் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கிற சமயத்துல கூடவே நஜாயிட்டு மிருகதேவா விபச்சது அப்படின்னு வாக்கியம். இவனுக்கு வந்து உற்பத்தியும் கிடையாது, மரணமும் கிடையாது, பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, ந ஜாயிப்பே ந மிகதே, இவன் பிறப்பதில்லை இவன் இறப்பதில்லை அப்படின்ட்டு. இந்த மாதிரியாக ஜீவ நித்தியத்துவமே வேதத்தில் சொல்லப்பட்டது, ஆத்ம நித்தியத்துவம். அப்படிப்பட்ட ஆத்ம நித்தியத்துவம் வேதத்திலையும் அந்த மாதிரி சொல்லிகள் சூத்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல இந்த மாதிரி சங்கல்பம் ஒன்றாவது ஜீவோ ஜாயத்தை சொல்லிட்டு அது தவறாச்சு. இல்லாத பிறப்பை பிறப்பே இல்லாதவனுக்கு பிறப்பு இருக்குன்னு சொல்றது எப்படி சொல்லலாம், அது கூடாது, இது ஒரு தோஷம். அதே மாதிரி அந்த சங்கல்பம்னு சொல்றதுக்கு அந்த சங்கல்பம் கிட்டேந்து மனசுன்றது உண்டாச்சு அப்படின்னு அவர் சொல்றார். ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துல அதை மாறி இருக்கிறது. வாசுதேவன் கிட்ட இருந்து சங்கர்ஷன்கிற ஜீவன் உண்டானான், சங்கர்ஷன்கிற பெயரையுடைய ஜீவன் உற்பத்தியானான். அதே மாதிரி சங்கர்ஷனாக பிரத்யுன சம்யம் மனோஜாயத்தேன் இருக்கு. சங்கரன் என்கிற ஜீவன் இருக்கான் சங்கர்ஷன், அவன்கிட்ட இருந்து பிரத்யும்னன் அப்படின்னு பேரவுடைய மனசானது உற்பத்தியாச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரத்யும்னன் இருக்கக்கூடிய மனதிற்கு அதுகிட்ட இருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாச்சு அப்படின்னு. இதை எப்படி பிரமாணமாக வைத்துக் கொண்டேன்? சர்வாத்மகா பிரமாணம். முதல்ல ஜீவனுடைய உற்பத்தியே தவறு. இன்னொன்னு, ஜீவனுக்கு சேர்ந்து இந்திரியமான மனசுங்கிறது ஒரு இந்திரியம், அந்த இந்திரியம் உற்பத்தி ஆச்சு. அதே மாதிரியாக அந்த மனசுக்கு சேர்ந்து அகங்காரம் உற்பத்தி ஆச்சு. எல்லாமே எவ்வளவு விரோதம் பாருங்கோ, ஜீவனுடைய உற்பத்தின்றது விரோதமானது. மனசுக்கு உற்பத்தி இருக்கு, ஆனால் அந்த மனசு எங்கே உண்டாச்சு? சாத்திக அகங்காரத்துடன் உண்டாச்சு. ஆறாயிரம் மன்ற வாழ்க்கை தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே சொல்லிருக்கோம். போது சுற்றி வந்துச்சு இந்திரியாணி, இந்திரியாணி சப்த தன்மாத்திரம் அகங்கார விலாபயாணி, அதனால அகங்காரம் சாத்திக அகங்காரத்திலிருந்து தான் இவைகள்லாம் உண்டாச்சு. சாத்திக அகங்காரத்திலிருந்து இந்திரியம் உண்டாச்சுட்டு அப்படி உற்பத்தி ஆயிட்டு மனசு ஜீவன் சங்கர்கள் என்கிற ஜீவன் அவன்கிட்ட இருந்து மனசும் மனசு உற்பத்தி ஆகலாமா? அதை எப்படி உற்பத்தி ஒத்துக்க முடியும்? அதுவே சரியில்லை. சரி, அதுதான் போட்டோம், அதுதான் போட்டோம். இந்த மனசிற்கு இந்த மனசுல இருந்து அகங்காரம் உண்டாச்சு என்று அனிருத்தன் என்கிற அகங்காரமானது சங்கரனன் என்கிற மனசுக்கு சேர்ந்து பிரத்யும்னன் என்கிற மனசுக்கு சேர்ந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உற்பத்தியாச்சு. அது வேற விருத்தம். ஏன்னா சாப்திக அகங்காரத்திலிருந்து மனசு உண்டாச்சு, அப்படி தொடங்கி நடந்துட்டு அகங்காரத்திலிருந்து மனசு உற்பத்தியானது அப்படின்னு தான் நம்ம உத்திருப்போம் அந்த சாஸ்திரம். அப்படி இருக்க மனதிலிருந்து அகங்காரம் உற்பத்தியாச்சு. இப்படி சொன்னாக்கா இது எவ்வளவு விருத்தம்? உற்பத்தி அதாவது அந்த இது இருக்கு, ஏகஸ்மா அஜாயிதே பிராண மனஸ்கர்வேந்திரியான கம்ஜோ திருபாதிராபா பிருத்வீ விஸ்வஸ்தி தாரிணி அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஏகஸ்மா இந்த பரமாத்மா இருக்கானே அவன்கிட்ட இருந்து ஜாயத்தை பிராணகா பிராணம் நடத்தும், அதாவது நம்ம முக்கிய பிராணம் பிராணவாயு, அப்புறம் பிராணவாயு சமான உதாரணம் சொல்ல முடியும். அஞ்சு பிராணவர்த்திகள் இவைகள்னா அந்த பிராணம் முக்கிய பிராணனானது இந்த பரமாத்மாக்களின் உற்பத்தியாச்சு. சர்வேந்திரியானுச்சு அனைத்து இந்திரியங்களும் உண்டாச்சு. மன சர்வேந்திரியானுச்சு மனசு இந்திரியங்கள் எல்லாம் எந்தனவான் கிட்ட இருந்து உற்பத்தியாச்சு. எந்தனவான் என்ன பண்றான்? ஒவ்வொன்றத்துக்கும் அந்தரியாமையா இருக்கான், பிரகதிக்கு அந்தரியாமையா இருக்கான், அது மாதிரி மகத்தத்துவத்துக்கு அந்தரியானம், அகங்கார தத்துவத்துக்கு அந்தரியானம், அதனால எந்தனவான் கிட்ட இருந்து உண்டாச்சு. அவன் கம் ஜோதி, கம் நினைக்க ஆகாசம், ஜோதிஹின்னக்க தேஜஸ்வி வாயு, ஆபக ஜலம், அவாய் பிருத்வி விஸ்வஸ்து தாரணி அனைத்துக்கும் தாரணியா இருக்கக்கூடிய பிருவி தாரகம் அது பிருத்வி. இப்படி பஞ்சபூதங்கள் இவைகள் எல்லாமே எம்பெருமான் கிட்ட உற்பத்தியாச்சுன்னு சஸ்தம் சொல்றது. அப்படி இருக்க அதுக்கு விருத்தமாக ஜீவன் கிட்ட இருந்து ஜீவனுக்கு உற்பத்தி இல்லை, ஜீவன் உற்பத்தி ஆனான்றது சங்கரன் என்கிற ஜீவன் வாசுதேவ தத்துவத்திலிருந்து உண்டானா? அந்த சங்கரன் என்கிற ஜீவ தத்துவத்திலிருந்து மனசுங்கிற பிரத்யும்னன், பிரத்யும்னன்றவன் உண்டான். பிரத்யும்னன் என்கிற பெயரையுடைய மனசு உண்டாச்சு. அந்த பிரத்யும்னன் பிரத்யும்னங்கிற பெயரையோட மனசு இருந்து அனிருத்தன் அகங்காரம் உண்டாச்சு. இப்படின்னு வேத விருத்தமாக அனைத்து சித்தாந்த விருத்தமாக இந்த மாதிரி சொல்ற தத்துவமானது ஸ்ரீ பாந்தரா சத்ரஸ்ரீ. அதை எப்படி பிரமாணமாக எடுத்துக்க முடியும்? அதனால இந்த ஸ்ரீ பாந்தராத்திரமே பிரமாணம் கிடையாது. ஏன்னா உற்பத்தி சொந்தவா சூத்திரம். ஜீவனுக்கு உற்பத்தியே வராது, உற்பத்தியே இல்லாத ஜீவனுக்கு எப்படி உற்பத்தி சொன்னா சூத்திரம். மத கர்த்தகரணம், கர்த்தா யாரு? ஜீவன். அவங்ககிட்ட இருந்து ஒரு இந்திரிய லோகத்துல பாக்குற மாதிரியான எங்கிட்ட இருந்தா இந்திரியம் உண்டாச்சு, எங்கிட்ட இந்திரியம் உண்டாங்க. இந்திரியம்ன்றது அணுவா எல்லாருக்கும் இருக்கு. திரும்ப என்ன பண்ற, ஒவ்வொருத்தருக்கும் இந்திரியத்தை சேர்த்து விடுற கரண கடைபடை யோகம் திட்டத்தை பட்டது இரண்டாவது கண்ணை அப்படிங்க. இந்திரியங்கள், தேகம், பிராணம், மனசு எல்லாத்தையும் இந்திரமான நம்ம சேர்ந்து இருக்கலாம். அப்படி இருக்கச்ச நம்ம கிட்ட இருந்து 36 பத்தாச்சு. எப்படி இந்த மாதிரி உற்பத்திகள் எல்லாம் இது சொல்றது, அதனால அது ஏற்றுக்கவே கூடாது. இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்றது அற்புதமா சரிக்கிற இந்த பதில் தான் நம்ம ரசிக்கணும். என பேசிக்கணும், வருஷங்கள் சாத்தித்தான் அதை எழுதியில் அனுகிரகிக்கிற. இங்க வந்து பாரு, வாசுதேவன் அப்படின்னு இருக்கு. பெருமாள் வந்து 5 நிலைகளை உடையவன். பாரு, யூக, விபவ, ஹார்த்தம், அச்சா அப்படின்னு 5 நிலைகள். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பணம்ன்றது பணம் கருத்துக்கு, அது மாதிரி வியூகம் அப்படிங்கிறது அந்த பெருமாளுக்கு சேர்ந்து 4 விதமா 4 அவதாரங்கள். என்னென்ன அப்படின்னாக்கா, வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரஜம்னன், அனிருத்தன். 4 பேரும் ஒருத்தர் தான், வேற வேற கிடையாது. பெருமாள் தான், பெருமாளே வெகுஜனம் பண்ணிக்கிற தன்னுடைய சுரூபத்தை அந்த மாதிரி விவாதம் பண்ணிருந்தார. அதனால வாசுதேவ தத்துவத்துக்கு 6 குணங்களும் இருக்கு. பரவாசுதேவனுக்கு எப்படி 6 குணங்கள் உண்டோ, ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ், இந்த 6 குணங்களும் பரவாசுதேவனுக்கு இருக்கு. அந்த 6 குணங்களும் இந்த யூக வாசுதேவன் இருக்காரு 4 பேர் அவருக்கும் உண்டு. அது மாதிரி சங்கர்ஷனுக்கு முதல் 2 தத்துவம், பிரஜம்னனுக்கு அடுத்த 2 குணங்கள், அதாவது ஞானம், பலம், புத்திரத்தி, இந்த மாதிரி ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 3 பேர் சங்கர்ஷனர், பிரஜம்னர், அனிருத்தர். இவாளுக்கெல்லாம் என் மாதிரி பிரிச்சுக்கணும். இதெல்லாம் சாக்குஞ்ஞா வாசுதேவா அப்படிங்கிற ஸ்ரீரங்கர ஞாபகம் அத்தியாசம் விவாதிச்சிருக்கேன். இப்படி 6 குணம் வாசுதேவனுக்கு, மீதி 6 குணத்தை 3 பேரும் பிரிச்சுக்கிறார். பிரிச்சுட்டு ஒருத்தர் சக்தியை பண்ணுவார், ஒருத்தர் ரஷணத்தை பண்ணுவார், இன்னொருத்தர் சம்ஹாரத்தை பண்ணுவார். இப்படின்னா ஸ்ரீ பரந்தராத்திர பிரக்கிரி சொல்றது. விபவம் தெரியும், ராமகிருஷ்ணா திரதாரங்கள். ஹார்தம் அந்தரியாம், அச்சைங்கிறது கோயில் எல்லாம் இருந்திருக்கு. இதுல இந்த வியூகம் சொன்ன மொழியும், அந்த வியூகத்துல சொல்லப்பட்டதுதான் இங்க வந்திருக்கு. வாசுதேவ தத்துவம் அதிலிருந்து சங்கர்ஷனங்கிற ஜீவன் உண்டாகின்றான். அந்த சங்கர்ஷன தத்துவத்திலிருந்து மனசு என்கிற இந்திரியம் உண்டாகிறது. இந்த மனத்தத்துவத்திலிருந்து அனிருத்தன் என்கிற அகங்காரம் உண்டாகிறது. இவ்வளவுதான். இத நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எல்லாமே ஜீவனுக்கு உற்பத்தி இருந்து மனசு ஜீவன் கிட்ட உற்பத்தியே ஆகாது. அதை போய் நீங்க சொல்றீங்க, பாஞ்சராத்திரம் சொல்றது. அது மாதிரியாக அகங்காரத்துல மனசு உண்டாருதுன்னு சொல்லி சொன்னாக்கா கிடையாது, மனசுல இருந்து அகங்காரம் உண்டாது அப்படின்னு ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றது. இப்படி சொல்றதெல்லாம் பரஸ்பர விருத்தமா இருக்கு அப்படின்னா நீங்க கேட்டீங்க, அதுவே தவறு. இங்க பாருங்க, சங்கர்ஷணன் அப்படின்னு இருக்கு, ஜீவன் இருக்கு. சங்கர்ஷனும் ஓடாம ஜீவோ ஜாயத்தே, அந்த மாதிரி பிரத்யும் மனஹ ஜாயத்தே, அனிருத்தோனாம அகங்காரம் ஜாயத்தை. இப்போ எது எதுக்கு விசேஷனம், எது எதுக்கு விசேஷம்? பூர்வபக்ஷி என்ன சொன்னா, பூர்வபக்ஷி சங்கர்ஷண சப்தம் விசேஷனம், ஜீவ சப்தம் விசேஷம். விசேஷம்னா நவுன், அதே மாதிரி விசேஷம்னா அட்ஜெக்டிவ். அது தமிழ்ல சொல்ற அடைமொழி அப்படின்னா விசேஷனம், அடைக்கொளி அப்படின்னா விசேஷம் அப்படிங்கிறான். நல்லவன் ராமன் அப்படின்னு நல்லவன்றது விசேஷம், ராமன்கிறது விசேஷம். அந்த மாதிரி இங்க இந்த அணில சங்கர்ஷனும் ஜீவனும் ரெண்டு சப்தம் இருக்கு. சங்கர்ஷனாம ஜீவோ ஜாயத்தின்னா இப்போ ஜீவன் விசேஷமா அல்லது சங்கர்ஷன் தத்துவம் விசேஷமா, எது விசேஷம் எது விசேஷம்? பூர்வக்ஷ ரீத்தியா ஜீவன் தான் இங்க வந்து இது விசேஷம், சங்கர்ஷன்கிறது அவனுக்கு பேர். லோகத்தில் சொல்ற மொழியும் நாராயணன் பிறந்தான், தேவரத்தன் பிறந்தான், விஜயரத்தன் பிறந்தான், சைத்திரன் பிறந்தான், மைத்திரன் பிறந்தான் சொல்றான். இது சரித்திரம் எங்கள் ஜீவன் பிறந்தான், மைத்திரம் எங்கள் ஜீவன் பிறந்தான் நாம. அதனால ஜீவனுக்கு தான் சங்கர்ஷம் நாம. ஆகவே ஜீவசத்தம் தான் முக்கியம் விசேஷம், சங்கர்ஷன சத்தமோ அமுக்கியம் அது விசேஷம். அதனால ஜீவனுக்கு தான் இங்க உற்பத்தி சொல்லப்பட்டது அப்படி பூர்வபக்ஷிகள் சொல்றார். அதுக்கு நாம என்ன சொல்றோம்? அது கலது. காரணம் என்னவென்ற பாஞ்சராத்திரத்தை ஒழுங்கா படிச்சியா, இந்த பகவத் சாஸ்திரத்தை ஒழுங்கா சேவிச்சாருன்னா அர்த்தம் புரியும். மேலோட்டமான பார்க்கக்கூடாது. மேலோட்டமா பார்த்தோம்னாக்கா நீ சொல்ற வேதத்திலையும் விரோதம் சொல்லலாம், வேதத்துக்கும் விரோதம் சொல்லலாம், எதுக்கும் விரோதம் சொல்லலாம். ஆராய்ந்தே போனாக்கா ஆச்சாரியன் கேள்வி இல்ல. அதனால சில விஷயங்களை எப்படி சொல்றதோ அப்படியே ஏற்றுக்கணும், சில விஷயங்களை பூர்வாவத பராமரிசம் பண்ணி ஏற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பெரியவாள் வழியை காமிச்சுட்டு போயிருக்கான். இந்த மாதிரி நல்ல வழிகள்லாம் இருக்கிற சமயத்துல அதுக்கு விருத்தமாக நீங்கள் நீ கல்பிக்காதீங்களோ, இப்படி கல்பிச்சாக்கா நிச்சயம் எல்லாம் தவறா போயிடும். அதனால இந்த விரோதம் விரோதத்தை விரோதமா கல்பிக்கூடாது. காரணம் என்னன்னாக்கா அடுத்த சோதனையும் சொல்ல போற, ஜீவனுக்கு உற்பத்தி கிடையாது, இவன் அனாதியா இருக்கான். சஷ்யன் ஆதி அனந்த சச்சன்னா வஜனம் இருக்கு, இந்த விஷயம் அர்த்தத்திலே இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அதை அப்படியே வச்சுக்கணும். ஜீவன் நிச்சயம்தான், ஜீவனுக்கு உற்பத்திங்கிறது கிடையாது. அதனால இப்ப என்ன சொல்லணும்னாக்கா, ஜீவன் என்ற ஒரு தத்துவத்துக்கு அதிஷ்டான தேவத்தை சங்கர்ஷன், ஜீவன் ஒரு தத்துவம் இருக்கு, அதுக்கு ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு அதிஷ்டான தேவம். கண்ணு அப்படின்னு சொன்னா ஆதித்யன் தான் அதிஷ்டான தேவம். இந்த மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு தேவதை இருக்கு, ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு அதிஷ்டான தேவம். அதே மாதிரியாக இங்க பார்த்துக்கோங்க, இங்க அனிருத்தம் சங்கர்ஷன் ஒரு தேவதை, இந்த தேவதை என்ன பதவி, இந்த பதவியானது ஜீவ தத்துவத்துக்கு அதிஷ்டாத்திர தேவத்தையா இருக்கு, அதிஷ்டாத்தாவா இருக்கு. அது சொல்றதுல அதனால என்னச்சு ஜீவோ ஜாயத்தின்னு சொன்னா கூட சங்கர்ஷன் அதிஷ்டாத்தா, அந்த ஜீவ தத்துவத்தினுடைய அதிஷ்டாத்தாவான சங்கர்ஷன் என்பவன் உற்பத்தியாகிறான். அதுதான் அர்த்தம். இது பாஞ்சராத்திர பிரக்கிரையில பிரசித்தமானது, அதை படிக்காம வெறும் சொல்லக்கூடாது. அப்ப என்னாச்சு, ஜீவனத்துக்கு இந்த உற்பத்தி இல்லை, சங்கர்ஷன் தான் உற்பத்தி. சங்கர்ஷன் உற்பத்தி உண்டா? அவன் பரமாத்மா ஆச்சு, ஜீவனுக்கே உற்பத்தி என்னாக்கா பரமாத்மா எப்படி உண்டா? அதுவும் தவறாச்சு, அதை எப்படி நீங்க சொல்றீங்களோ அப்படின்னு கேள்வி. அதுக்கு சமாதானம் ரொம்ப அழகா மகான்கள்லாம் ஆச்சார் உத்தமர் சுவாமிகள் கேட்கிறார். வாஸ்தவம் தான், இங்க வந்து சங்கர்ஷன் என்பவனுக்கு உற்பத்தின்றது கிடையாதுதான். ஏன்னா பரமாத்மா நமக்கே இல்லைன்னு அவனுக்கே இது அவன் அனுப்பினான், அவன் தானே நிச்சயம் பரமாத்மா நிச்சயமா இருக்கிறான் அவன் தான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா நேற்று சொன்ன அகாயமானோ பகுதா இருக்காது, மனப்பறிப்போடு அழுக்குமாரோட சாதி இருந்தாலும் திறந்து தனக்கு வேண்டியது கொண்டு அந்த நட்சத்திரத்தினை முடிக்கும். ஆனானாருடையானது அதிலே இருந்து வந்து தானே இன்னொரு செய்தி என்னை முக்கவும் தானானா நீனாய் அவனையுமாய் நம்ம சிவமாய் குரலாய் காணாரேனமாய் கத்தியாமின்னம் கால்வண்ணனே அந்த மாதிரியாக அழுவ சொல்லிருக்கார். இந்த மாதிரி பெருமாள் வந்து நிச்சயம் தானே, நிச்சயமான எம்பெருமானுக்கு எப்படி அவதாரம் உண்டாச்சு, அதுக்கு என்ன பயிற்சி இல்லை? எப்பொழுதுமே அவதாரம், அவன் நிச்சயம், நிச்சயமான பெருமாளுக்கு பத்து அவதாரம். ஒருத்தர் சொன்ன ராமனை தவிர்த்து எனக்கு தேவதையே கிடையாது, இன்னொருத்தர் எனக்கு கிருஷ்ணனை தவிர்த்து தேவதையே கிடையாது, ஒருத்தர் ராமனையே சொல்ற, இன்னொருத்தன் கிருஷ்ணனையே சொல்ற, இன்னொருத்தர் இவெல்லாம் இல்ல நரசிம்மன் தான் தேவதை அப்படிங்கிற. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவதை. இந்த மாதிரி எல்லாம் சேர்க்கிறேன், அப்ப வனவசத்துக்கு எப்படி, அதுக்கு என்ன பதில் சொல்லுவான், உனக்கு கேட்டா பொறுப்பு பதில் சொல்லுவான், அதனால என்ன பதில் சொல்லுங்க. அதனால இந்த மாதிரி பதிலே சொல்ல முடியாது, ஆனா நீ பதில் சொல்லணும், என்ன சொல்ல போற அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம், பெருமான இச்சையா, அவனுடைய இச்சை ஆசை சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினாலதான பெருமாள் இந்த அவதாரத்தில் இருக்கிறான். அதனால அவதாரத்தில் இருக்கிறதுனால இதுல என்ன விரோதம் வந்தது, பத்து அவதாரங்கள், பத்துன்றது விசேஷமானது, நிறைய அவதாரங்கள் நரசிம் சேர்க்கிறார், கிருத்தத்திரை நாடி அப்படி சேர்க்கிட்டு சுவாமி சேர்க்கிறார், எக்கத்திட்ட அவதாரங்கள் இருக்கு. நாம சொல்றது பத்து அவதாரம் தான் பெருமாள் எனக்கு பிரதானமானது, பிரதானமா இருக்கிறதுனால ஏதோ ஒரு முக்கியத்தை இருக்கு, அதனால சொல்லப்பட்டது. அதனால ஈஸ்வரன் தானே சங்கத்தை சென்று தானே அப்ராகிரமான திருவேணியை சென்று அவதரிக்கிறான், அது எல்லாரும் தான். அதனால பரமாத்மா ஜீவன் இல்லை, அவனுக்கு உற்பத்தியும் கிடையாதுன்னு கூட அவன் இஷ்டப்பட்டு உற்பத்தி எடுத்துக்கிறான். அதே மாதிரிதான் இந்த சங்கரன் என்கிற ஒரு அவதாரமும் ஜீவ தத்துவ அபிமானி தரத்தையாக அவன் திவ்யமான சரீரத்தை எடுத்து அப்ராகிருதமான திறமை, திவ்யமான சரீரம் அதை எடுத்து அவதரிக்கிறான். இதுல என்ன விரோதம் வந்தது, அதனால ஜீவ சப்தம் விசேஷம், இந்த சங்கரன சப்தம் விசேஷம், அதுதான் முக்கிய முக்கிய சப்தம். இப்படிதான் போகணும், அப்படிங்கிற ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான், அதுதான் வாசுதேவ மூர்த்தி என்று வளர்ந்தது. என்ன அர்த்தம், ஜீவகத்தினுடைய அதிர்ஷ்டாத்தின் தேவதையது. அதனால இது விசேஷமாக இருக்கு, அதனாலதான் பாருங்க வாசுதேவா ஜீவோனாம சங்கரனோனாம ஜீவ ஜாயத்தே இருக்கு, சங்கரன் என்கிற ஜீவன் உற்பத்தி ஆனான், அதன் பிறகு சங்கரனாக்கு பிரத்யும்ன சந்தியம் மனோஜாயத்தியம் இருக்கு. ஏன் சங்கரனாத்தும் சொல்லணும், ஜீவாத்தும் சொல்லுதானே, ஜீவன் தானே விசேஷம், ஜீவன் தானே முக்கியம். அப்ப ஜீவன் கிட்ட இருந்த ஜீவாத்து பிரத்யும்ன சந்தியம் சொல்லிட்டு போறாரு, அதையே சொல்லுறேன், ஜீவாத்தன் சொல்ல சங்கரனாத்தன் தான் சொல்லிருக்கு. அது மாதிரி பத்யம் நாத்து அனிருத்த சஞ்ஞா அகங்கார அமைச்சு, அதனால எல்லா இடத்திலையும் சங்கரன் முக்கியம், வசுதேவன் முக்கியம், சங்கரன் முக்கியம், பத்யம்னன் முக்கியம், அனிருத்தன் முக்கியம், இந்த நாலு தேவதைகள் எல்லாம் பரமாத்மா தான், பரமாத்மாவுடைய விசேஷம் அவதார விசேஷங்கள். இப்படி அவதார விசேஷம் இருக்கிறதுனால இது அப்ராகிருதமான திருமேனியுடைய அவதார விசேஷங்கள். அதில் இந்த மாதிரி கேள்வியே வராதே, ஏன் இந்த மாதிரி நீ கேள்வி கேட்கிறோம், அதனால அவதார விசேஷங்கள் தான். ஆகவே இவைகள் அத்தனை சொத்தங்களும் சங்கரகன் ஜீவன், அது மாதிரி பிரத்யும்னன் மனசு, அது மாதிரி இது அனிருத்தன் அகங்காரம், இத இந்த மாதிரி இருக்கிறத சங்கரன் பிரத்யும்னன் அனிருத்தன் அப்படின்னு விசேஷ சப்தங்கள் அடைக்கொடி. நாம் மீதி சப்தங்கள் எல்லாம் ஜீவன் மனசு அகங்காரம் இவைகள்லாம் அடை மொழியாக்கும் விசேஷமாக இருக்கும், அஜெக்டிவ் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால இதுல ஒரு தோஷமும் இல்லை. அதனால எந்திரமான் தான் அவதரிக்கிறான். எந்திரமான் அவதரிக்கிறான்னாக்க அவனுக்கு நிச்சயத்துவம், நிச்சயமா இருந்தா கூட விஜயங்கள் இருக்கிறதுக்கு வந்து நான் நிச்சயமான அவதரிக்கிறான் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்றோம். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுன்ன அபிமான தேவதைகள். அபிமான தேவதைன்னா என்ன அர்த்தம், அதிர்ஷ்டாத்திர தேவதைகள். ஒவ்வொன்றத்துக்கும் அபிமான தேவதைகள் தான் நிறைய இருக்கு. ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அபிமான தேவதைகள் வச்சுருக்கார். எதுவும் சொல்றது ஸ்ரீ பாஞ்சராத்திரம் சொல்றது. அதனால அத அப்படியே யோசிக்கணும். அதனால இங்க எல்லாம் ஜீவன் ஜீவன் அகங்காரம் மனசுங்கிற வாக்கியங்கள்லாம் என்ன பண்றது தெரியுமா, எம்பெருமானுடைய வியூக பேதங்களை சொல்றது. வியூக பேதங்க வியூகங்கள் அப்படின்னு அதுல நிறைய வியூகங்கள், வியூகங்களும் நிறைய இருக்கு. வெறும் நாலு தான் இல்லை, வாசுதேவன், அது மாதிரி சங்கதர்மன், பிரத்யும்னன், அனிருத்தன், கஷீரசாயத்துல பெருமாள் எடுக்கிறோம் கஷீராபிராமன், அவனும் விவாகம் அது வியூகம் அப்படின்னு சமைச்சாச்சு. இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. இவைகள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது. ஈழசத்தனும் சங்கரன் என்கிற பெருமாவுடைய வியூகத்தை சொல்லிருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டாத்தின் தேவதையா இருக்கிறதுனால மனசுங்கிற சத்தமும் அதனுடைய அதிர்ஷ்டாத்தின் தேவதையான பிரத்யும்னன்ற வியூகத்தை சொல்லிருக்கு. அகங்காரங்கிற ஒரு தத்துவத்தினுடைய அதிர்ஷ்டாத்தின் தேவதையான அனிருத்தன் அது சொல்லிருக்கு. அதனால இவைகள் தான் சேஷம், மீதியெல்லாம் சேஷனம் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த தோஷமே வராது. இவையெல்லாம் இந்த மாதிரி பேர் வந்துருச்சு, பேர் வந்துருச்சு என்ன, இதுதான் அர்த்தம். அவை ஒரு அபிமான தேவதை, அபிமான தேவதை, அதிர்ஷ்டாத்திர தேவதை, இதனாலும் சொல்லுங்க. அந்தந்த வஸ்துக்கும் தேவதை அபிமானிச்சம், அபிமான தேவதைகளா இருக்கிறதுனால அந்தந்த தத்துவத்துக்கு அபிமான தேவதைகளா இவைகள் இருக்கு. அதனாலதான் அந்தந்த பேர் வந்துருச்சு. ஜீவனுக்கு செஞ்சலும் பேர் ஏன்னா அதிர்ஷ்டாத்திர தேவதை என்று சொல்றது நம்மளே சொல்லிக்கிறோம். அதையே ஸ்ரீவைஷ்ணவதாரம், இன்னும் மேல ஒரு படி போனா அதையே ராமானுஜம். வரவே எல்லாம் தெரிவிச்சோம்னாக்க அபிவாதனம் பண்றோம். வரிசையா நம்முடைய பிறந்தவர்கள்லாம் அபிவாதி ஆங்கிலசிய பிரயாசிவையே பிரவராங்குதே ஷடமசபோத்திர ஆபத்தமபோத்திர எதிர்ஷாத்தியாத்யாயி நாராயண சர்மானாமன் அறியன் சொல்றேன். இப்படி ஒவ்வொருத்தரும் அவாவானுடைய ரிஷிகளுடைய பிரவரங்கள் சொல்லும். ஆனா தென்னாசாரி சம்பிரதாய சேவிச்சாருனாக்க சேவிச்ச விவாதம் எப்படி தெரியுமோ என்கிட்ட சொன்னாவா, அதையே ராமானுஜ வாசன் இதுதான், அதையே ராமானுஜ வாசன் சொல்றேன். இது வந்து சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு, சம்பிரதாயத்துக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து சாஸ்திரத்துக்கு பார்த்தோம்னாக்க அந்த கொஞ்சம் அதே நவானுதாசன்றது ரொம்ப ஒரு உத்தஷ்ட தசை பாகவதாசன், பாகவதாசன். ஆனால் நாம் எல்லாம் என்ன சொல்றோம்னாக்க இது முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்மார்த்தா பிரயாசம் பண்றார், ஸ்மார்த்தா பிரயாசம் பண்றார். சோமநாத சர்மான் பிறந்தார். அவர் என்ன பண்ண, ஒரு வைஷ்ணவர் அவர் கைப்பற்றி அழைச்சிருப்பார். அவர் கேட்டேன் யார் ராணி அப்படின்னு, அதே ராமானுஜதாசன் சிவேஸ்வரன் அப்படின்னு வச்சுக்க. உடனே அவர் சொன்னா வைஷ்ணவனா பிராமணன் நினைச்சுட்டேன் அப்படின்னு புரிஞ்சு போங்க. அவர் சொல்றது வந்து என்னன்னாக்க நம்மள அவமானப்படுத்தல, நமக்கெல்லாம் பிரதான வேதம், அந்த வேதம் சாக்கையை சொல்லி நமக்கெல்லாம் ரிஷிகள் எல்லாரும் ராமானுஜதாசனா தான் இருக்கணும், எல்லாரும் சிவேஸ்வரனா இருக்கலாம். ஆனா அத்தனை பேரும் பிராமணனா இருக்க முடியாது. அதனால பிராமணனுக்கே உரிய சில அம்சங்கள் இருக்கு. அந்த பிரவரம் சொல்லணும், ரிஷிகளுடைய பிரவரங்கள் சொல்லணும், அதெல்லாம் சொல்லி நம்ம சுருகத்தை சொல்லணும். நான் இந்த குலத்திற்கு சேர்ந்தவன், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவன், இந்த சாக்கை வேத சாக்கியை நான் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம உபநயனாக நமக்கு சர்மா இடுவார். நாராயணன் மாநிலம் சொன்னார் நாராயணன் அந்த மாதிரி இருக்கு. ஆமா அந்த சர்மா அதை சொல்லி சொல்லிருக்கணும். ராமாயணம் சொல்றதுனா தப்பே இல்லை. ஆனா அது எப்படி எப்படின்னாக்கா இது வந்து சுகோஷ்டி நட்சத்திரம் நமக்குள்ள இருக்கு. அதனால அவர் சொன்னாங்க ஒன்று இது இருக்கு வேதம் இருக்கு இல்லையா மோத்திரம் இருக்கு உங்க பிரவரம் இருக்கு உங்க சூத்திரம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்றோ இதெல்லாம் சொல்லாமல் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரோ. அதனால இந்த மாதிரி போக முடியுமே இப்படிதான் நம்முடைய நாமா நம்முடைய கோத்திரங்கள் எல்லாம் எப்படி சிரிக்கிறோம் அது மாதிரி எந்திரவான் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி வியூக வேதங்கள் அது அதுக்கு அபிமானம் தேவதைகளாக மாறிவிடுவான். அதனால அந்த பேர் அவனுக்கு பிடிச்சு அபிமான பேர் அந்த பேரை வச்சு நம்ம சொல்ற முடியும். இப்ப நம்ம ராமானுஜாசன்னாக்கா எந்திரவானாருடைய இது ஸ்ரீவைக்கிரதாசன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் அப்படின்னா வெட்டு சம்பந்தத்தை இட்டு சொல்லணுன்றது அதுக்கோசம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே பொதுவா லோகத்தில் இருக்கிறது இந்த மாதிரி எதுக்கு சொல்ல வந்தோம்னா இந்த நாமா இருக்கே சமாக்கியா அதாவது சங்கரகணன் பிரத்யும்னன் அனிருத்தன்ற பேர் இந்த பேர்லாம் எப்படி அமையணும் அப்படின்னாக்கா அந்த தேவதற்கு இது அதிர்ஷ்டத்து தேவதையா இருக்கு. அதனால அந்த தேவதையை இட்டு இந்த ஜீவனுக்கு பேர் வந்துச்சு. ஏன்னா நான் விஷ்ணவன் சொன்னா என்ன அர்த்தம் எனக்கு விஷ்ணுதான் எனக்கு தேவதை அதனால நான் விஷ்ணவன் விஷ்ணு சம்பந்தி அப்படின்னு சொல்ற வழியோ அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கு அந்த சங்கரகணம் தான் அதிர்ஷ்டம் தேர்த்தி அதனால சங்கரகண சம்பந்தி சங்கரகண சம்பந்தம் தேர்த்தி அதிர்ஷ்ட சுத்தம் அபிமானி தேவதை அதனால இந்த பேர் வந்துச்சு. மற்றபடி ஜீவன் இங்கே விசேஷனம் தான் சங்கரகணம் தான் விசேஷம். அதே மாதிரி மனசுன்றது விசேஷமா அதுக்கு பிரத்யும்னன்றது விசேஷமா இருக்கு அகங்காரம்ன்றது விசேஷமா அதுக்கு அனுபவம்ன்றது விசேஷமா அதனால இந்த ஜீவனுக்கு உற்பத்தி சொல்லல. அதே மாதிரியாக ஜீவன் கிட்டேந்து மனசுக்கு உற்பத்தி சொல்லல. அவ்வாறு மனசுல இருந்து அகங்காரத்துக்கு உற்பத்தி சொல்லல. உற்பத்தி இருக்கு எதுக்கு மனசுக்கும் அகங்காரம் அது எங்கிருந்து உற்பத்தியானோ அங்கேருந்து உற்பத்தியாகும். மகத்தத்துவத்துக்கு அகங்காரம் உற்பத்தியாகும். மகத்தத்துவத்துக்கும் அந்தரியாமிகமாய் அகங்காரத்துக்கும் அந்தரியாமிகமாய் அவைகளிலிருந்து உண்டாகிறது. அவ்வளவுதான் சொல்றது. நாங்க வந்து ஜீவன் கிட்ட இருந்தார்கள் நாங்களும் ஒத்துக்கலையே பாந்தராசன் ஒத்துக்கலையே ஸ்ரீ பாந்தராசன தத்துவத்தையும் நம்ம பூதசுத்தி பண்றோமே அது பாஞ்சராசன் தான் சொல்றிருக்கு. அந்த பாஞ்சராசத்தை எப்படி சொல்றோம் அந்த ஆராதனை பிரக்கிரியெல்லாம். அதனால நம்ம வேதாந்தம் என்ன சொல்றதோ அதுதான் இதை சொல்ற சொல்லி பாஞ்சராசன பிரக்கிரியெல்லாம். அதனால பாஞ்சராசன பிரக்கிரியில ஒரு துளி கூட தொடர் சொல்ல முடியாது. ஆகவே இந்த சங்கராச்சர் ஆட்சேபிக்க இதெல்லாம் ஏகபுத்தமா பலபுத்தங்களா அப்படின்னா கேட்டு அப்படின்னா கேட்டு சில விஷயங்களை அங்கீகரிச்சு பல விஷயங்களை கண்டனம் பண்ண அவைகள் அனைத்துமே தவறு நட்டு நம்ம பெரியவா அவன் ஸ்தாபிச்சிருக்கா. அப்படி ஸ்தாபிச்சதுனால இவையெல்லாம் மிகுந்த தத்துவங்கள். அதனால வேதம் எப்படி என்ன வேதம் சொல்றதும் சொல்றது ஜீவான் போகணும் பூதங்களை இட்டு இந்த ஜீவன்களை திறமாக உற்பத்தி பண்ண அப்படின்னு அப்படின்னு ஜீவன் உற்பத்தியான சொல்ல போற ஆத்மநிஷ்டத்துவாதிகளத்துல ஆத்மாதிகளுக்கு சொல்லிச்ச அந்த ஆத்மாக்களுக்கு கர்மங்களை இவர்களை சேர்த்து விடுறது அதுதான் அதுதான் நிற்கவும் சொல்லப்படுது. இதுதான் உற்பத்தி. இந்திரியங்கள்லாம் சேர்றது இல்லையா உடம்பு இந்திரியம் மனசு பிராணன் இதுக்கெல்லாம் சேர்ந்து வந்திருக்கே இதுதான் நமக்கு உற்பத்தி என்று சொரூபத்தில் உற்பத்தி இல்லையே சொரூபம் விசார அதிகம் அதை உற்பத்தியே இல்லை. அந்த மாதிரியாக இந்த தத்துவமானது சொல்லிருக்கணும். அதுதான் இந்த இதுவும் சொல்றது, வேதமும் சொல்றது, அதையே ஸ்ரீ பஞ்சராத்திரம் சொல்றது. அப்படி சொல்றது இந்த பஞ்சராத்திரமே அப்பிரமாணம் அப்படின்னு எப்படி சொல்லலாம்? அது கூடாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சேர்க்கிறேன். பாருங்க, ஜீவசியோத்பத்தியமாக ஜீவனுடைய சோதம் சொல்ல ஜீவசியோத்பத்தியமாக பிரதகசிச்ச மனோ ஜீவதத்துவ பிரசூதம் தச்ச அஹங்காரஹேதும் யபதி சதி ததஹ பஞ்சராத்திரம் நமானம் நைவம் ஜீவாதிவாச்சோ ஹ்யபிததி விபோ வியூஹபேதான் ஜன்மா பிறப்பு, பிறப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதனால உற்பத்தியை சொல்றது எது சொல்லிட்டு? பஞ்சராஸ்திர தந்திரம் சொல்லிட்டு ஜீவனுக்கு உற்பத்தி உண்டு அப்படின்னு சொல்லிச்சு. இதுதான் சங்கரனோனால் ஜீவோ ஜாயத்தை அந்த வாக்கியத்தை வாக்கேற்கிறான். அதே மாதிரியாக மனஹ ஜீவதத்துவ பிரசூதந்த பிரதயதி இந்த சங்கரனாது பிரஜன்ம சங்கம் மனோஜாயத்தே அப்படின்னு இருக்கு. சங்கரனன் கிட்டிருந்து பிரஜம்னன் பிரஜம்னன் என்கிற பெயரை உடைய மனசு உற்பத்தி ஆச்சு அப்படின்னு இதே பஞ்சராத்திரம் நான் சொல்லிச்சு. மனசானது சங்கர்ஷன பேர் என்கிற பேருடைய ஜீவரத்திலிருந்து உற்பத்தி ஆச்சுன்னு சொல்றது. பிரதிபாதிகள் தெரிவித்தல் தச்ச அந்த மனசு கூட அகங்கார ஹேதும் எவரிச்சது அகங்காரத்துக்கு காரணமா இருக்கு. தஸ்மாத்து அந்த மனசிலிருந்து பிரஜன்னு சேர்ந்து அனிருத்தாக்கியா அகங்காரம் காலத்து அனிருத்தன் என்கிற அகங்காரமானது உற்பத்தியாச்சு அமீன் சொல்றது. இதே இந்த பஞ்சராத்திரம் சொல்லிட்டு போயிருக்கு. ஆக இத மாதிரி சொன்னதுனால இந்த மூணுமே வேதனை விருத்தம் வேதத்துக்கு விருத்தமா இருக்கு. நீங்க சொன்ன போன ஸ்லோகத்துல வேதனை பிரமாணம் பஞ்சராத்திரத்திற்கு வேதத்தையே அனுசரிக்கிறது வேதத்தையே மூலமாக உடையது அப்படின்னு சொன்னோம். இப்ப வேத விருத்தமா சொல்றது இப்படி வேத விருத்தமா சொல்றதுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? ஏன் வேதம் என்ன சொல்லிட்டு நித்திய நித்தியானம் சேதன சேதனானாம் சொல்லிட்டு அதனால் ஜீவனுக்கு நித்தியத்துவம் சொல்லப்பட்டிருக்காங்க. மனசு அகங்காரத்திலும் சாத்விக அகங்காரத்திலும் உண்டாருது. அகங்காரமும் மகத்துவத்திலிருந்து உண்டாரு. அப்படியே திருப்பி போட்டு அதனால இது மாதிரி வேத விருத்தம் வேத விருத்தமான இந்த பிரக்கிரியைகளை சொல்றதுனால அந்த காரணத்தினால வேத விருத்த பிரதிபாதனால் வேத விருத்தமான அர்த்தம் அவைகளை தெரிவிக்கிறதுனால இந்த பஞ்சராத்திரம் நமானம் இந்த ஸ்ரீ பஞ்சநத்தம் அது பானம் பிரமாணமே கிடையாது அப்படின்ட்டு ஆக்ஷேபம். அதுக்கு பதில் மைவம் அது தவறு. என்ன ஹி ஹி அபிதவதி ஸ்ரீ பஞ்சராத்திரத்தில் ஜீவாதி பாச்சா ஜீவன் என்ன மனசு என்ன அகங்காரம் என்ன இந்த சப்தங்கள்னா விபோகோ விபோ யார் விபு பகவான் அந்த பகவானுடைய அபிதவதி வியூகபேதம் அதாவது வாசுதேவ வியூகம் சங்கரன வியூகம் பிரஜன்ய வியூகம் அனிருத்த வியூகம் அந்த வாசுதேவ வியூகத்தை இருக்கணும். நீங்கள் மூணு வியூகத்தை எங்க சொல்றது வியூகபேதம் அது மூணு வியூகத்தை எங்க சொல்றது. அதனால சங்கரன் ஒரு வியூகம் பிரஜும்னன் அனிருத்தன் இது மாதிரி மூணு வியூகம் அந்த பெருமானுடைய வியூகம் மூலத்துதான் இவைகள் சொல்றது. ஜீவசப்தமும் மனசத்தமும் அகங்காரத்தையும் சொல்றது. அவைகள்னா இங்க என்ன அர்த்தம், ஜனனம்னா என்ன அர்த்தம், ஆவிர்பாவம் அர்த்தம். காயத்ரின்னு சொன்னாக்கா ஆவிர்பாவம், பெருமாள் அவதரிக்க அப்படின்னா பெருமாள் அவதரிக்கிறார், இஷ்டப்பட்டு அவர் தன்னைத்தானே கற்பிச்சுக்கிறார், தன்னைத்தானே சிருஷ்டிச்சுக்கிறார். நமக்கெல்லாம் பெருமாள் நம்மளை சிருஷ்டிக்கிறார் கர்மானமாக. அவன் அவனுக்கு யாருமே இல்லையே, எந்தவன் சொதாக தன்னைதானே சிருஷ்டிச்சுக்கிறார். அப்பிரகிருதமான திருமேனி, அப்பிராகிருதமான ஞானம், அப்பிராகிருதமான இந்திரியங்கள், அப்பிராகிருதமான இந்த இது மனசு எல்லாம் அதை வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படிப்பட்டவர். அதனால விரோதமே இல்லையே. சரி, லோகத்துல வந்து ஜீவன்னாக்க ஜீவ சத்துவத்தினதான் பிரசித்தி. அது மாதிரி மனசுனாக்க ஒரு மனது இந்திரியம் ஆந்தரங்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரிய சொல்றது. அகங்காரம்னு அது ஒரு தத்துவம். அவைகள்ல பிரசித்தமானது எப்படி சங்கரனை சொல்றது, பிரஜனனை சொல்றது, அனிருத்தனது சொல்றது எப்படி சொல்லுவேன் முடியாதே அப்படின்னாக்க அதுக்கு பதில் சொல்ற தத்துவ தத்துவ அபிமான அந்தந்த தத்துவங்களுக்கு அபிமானிக்கிறது எனக்கு. அதனால இந்த மூணுமே சங்கரனன் பிரஜம்னு நினைவுதான், இந்த மூணுமே ஜீவ தத்துவத்திற்கும் மனஸ்தத்துவத்திற்கும் அகங்கார தத்துவத்திற்கும் அபிமான தேவதைகளா இருக்கு. அதனால தேஷு இந்த சங்கர சத்தம் பொஜ்யம் சத்தம் அனிருத்த சத்தம் இந்த மூணு சத்தங்கள்லயும் தத்துவமாச்சா ஜீவன் பேரு, மனசும் உனது, அகங்காரம் பேரு, இவைகள்லாம் நீயத்தையும் அதிகதா இதுலதான் பிரயோகம். ஜீவன் சொன்னாக்கா அந்த ஜீவனுடைய அதிஷ்டாத்த தேவதையான சங்கரன் சொல்லும், மனசுன்னு சொன்னாக்க மனசனுடைய அதிஷ்டாத்த தேவதையான பிரஜம்னத்தை சொல்லும். அதனால அகங்காரம் சொன்னா அதனுடைய அதிஷ்டாத்த தேவதையான அகங்காரத்தை சொல்லும். இந்த மாதிரி பேரு இது ஸ்ரீ பஞ்சராத்திரத்துல எல்லா இடத்திலையும் பிரசித்தமானது. இப்படி பிரசித்தமா இருக்கிற விஷயத்த அதை ஒற்றுச்சல் வெறும் நடுவுல இருக்கிற சில வாக்கிய ஜாயத்தைன்றதை சென்று ஜீவ சத்தத்தை சென்று இந்த மாதிரி சொல்றதெல்லாம் தகுந்தது அன்று, உச்சிதமானது அல்ல, அது மாதிரி சொல்லவே கூடாது. இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயமே பண்ணக்கூடாது, அது தவறு. அதனால ஸ்ரீ பஞ்சராத்திரமானது சர்வாத்தனா எந்த விதத்தையும் தோஷத்தையே உடையதல்ல, எல்லாம் வேதத்துக்கு அனுகூலமாக போகுது. வேதம் சொல்றதையே இவைகள்லாம் வேதத்தை அனுசரிச்சே போறது, வேதத்தை பிரமாணமா சொல்றது, உன் சோதர சொன்னவங்க அந்த மாதிரியே இவைகள்லாம். இப்படி இருக்கிற ஒரு சாஸ்திரத்துல போய் விரோதத்தை எப்படி கற்பிக்க முடியாது நம்மளால. அதனால இந்த சங்கராச்சாரியம் சொன்னது இதர மதத்தால் சைவ மதத்தால் எல்லாம் சொல்றது அதெல்லாம் தவறான வாதங்கள், அந்த வாதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆகவே ஜீவன் உற்பத்தி அதெல்லாம் தவறாகும். இதனால நம்ம பாதிக்க போறேன் சூத்திரக்காரர் சொல்ற, சூத்திரக்காரரே ஜீவனுக்கு உற்பத்தி இல்லைன்னு சொல்லிட்ட. அப்புறம் உற்பத்தி என்னது அப்படின்னாக்கா இந்திரியின் கர்ணகலைவர்களுடைய சேர்க்கைகள்னு சொல்ற, அதுவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த வியாசர் பஞ்சராத்திர சாஸ்திரத்தை அப்படி கொண்டாடுறதே, மகாபாரதத்துல மோட்ச தர்மத்துல வேட்பாச்சாரம் மூலமா அவ்வளவு கொண்டாடுற, இது பஞ்சராத்திரோட கேட்கப்பட்டது ரொம்ப சொல்றது. நேற்று நம்ம இடம் அகோபனிடம் சதுர்வேத சம்பந்தம் அனைத்து வேதங்கள் எல்லாம் சேர்ந்தது, இது இதில் இல்லாததே கிடையாது. வேதங்கள்ல சொல்லப்பட்டுதான் இவைகள் இருக்கு, அதனால வேத துல்லியமா இருக்கு இவையெல்லாம். அதுவும் நிஷ்டா அவன் சொன்னது யாரு எந்திரமா, அவனை போய் சோழன் சொல்லணாமா, அவன் என்ன சொன்னாலும் அதை இருக்கும், அது இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அதனால எந்த விதத்திலையும் இந்த பாதுகாப்பத்துக்கு பிராமணியம் வராது அப்படிங்கறத இந்த சொல்லத்தால் சொல்லு. இது பாருங்க, ஜீவசியோற்பத்திமாக பிரதயபிச மனஹ ஜீவ தத்துவ பிரசூதம் கவிராட்சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ.